కింభా కరీష కృపణే మయి రక్షణీయే ధర్మాది బాహ్య సహకారి గవేషణేన నన్వస్తి విశ్వ పరిపాలన జాగరూకః సంకల్పయేవ భవతో నిపుణః సహాయః. 37వ పద్యం శ్రీ వరదరాజ పంచాశత్. 36వ పద్యం పరియాకులం మహతి దుఃఖ పయోనిధో మామ్ను తొరంగకూడిన அந்த பத்தியத்துல எம்பெருமானே, நீ நான் கஷ்டப்பட்டு இருக்க சம்சாரத்துல என்னை பார்த்து நீ மௌனமா கண்விழிச்சு எப்படி காப்பாத்தலாம்னு, ஒருவேளை இவனை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கச்சேவே, நீ கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கச்சேவே, இமை கொட்டாம பார்த்துட்டு இருக்கச்சேவே, பெரிய பிராட்டி என்ன பண்ணுவான்னு கேட்டா, நீ பார்த்துட்டு இருக்கச்சேவே என்ன அக்கறைக்கு கொண்டு சேர்த்துட்ட போறா பார் அப்படின்ற ரீதியில அழகா சாதிச்சார். 37ல எதற்காக எம்பெருமானுடைய கண் கொட்டாம இமை கொட்டாம பார்த்துட்டு இருக்கான்றதுக்கு ஒரு காரணம் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. எம்பெருமான் என்ன பண்றானா, தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனம், இவன் ரட்சிக்கணுமே, இவன் ஸ்தித்தி கஷ்டப்பட்டு இருக்கான், இவன் கஷ்டத்துக்கு என்ன காரணம், அல்லது இவன் ஒழுங்கா பண்ணிருக்கானா கர்மாவலான்னு பாத்துட்டு இருக்காரான். ஒரு அக்கௌண்ட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பேங்க்ல ஒர்க் பண்ணிருந்தா தெரியும், எல்லாத்தையும் பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணுவா, எதெல்லாம் டெபிட் எதெல்லாம் கிரெடிட் எல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி நீ பார்த்துட்டு இருந்தேயானா எம்பெருமானே நாங்களோ பிரபன்னால் ஆக்கிஞ்சனியத்தை முன்னிட்டு தான் பிரபத்தியே பண்ணிருக்கோம். எங்களை கொண்டு நீ பக்தியோக நிஷ்டால பாக்குற மாதிரி இந்த நித்திய கர்மா என்ன நைமித்திய கர்மான இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பொருந்தாதுப்பா, எங்களுக்கு எங்களை கரையேற்றுறதுக்கு உன்னுடைய சங்கல்பமே போறோம், அதான் இன்டர்னல். தர்மாதிகள்லாம் பாக்கியம், அவைகளை கொண்டு நீ துணையை எடுத்துக்காத, உன்னோட சங்கல்பம் இருக்கேப்பா அதுவே போறோம் எங்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அழகா சாதிக்கிறார். இதையும் நம்ம ஸ்தோத்திரத்தையும் கொஞ்சம் அப்படியே அங்கங்க அனுசந்தானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். 64 பத்தியத்துல சொல்லிச்சு 64ல தவானு கம்பிய ஸ்மரத பிரதிஜான்னு சாதிக்கிறார். நனு பிரபன்னஹா சக்கரதேவநாத தவாஹம் அஸ்மீதி யாச்சமான தவானு கம்பிய ஸ்மரத பிரதிஜாம் மதேக வர்ஜம் கிமிதம் ரதம் தேனு. என்ன காப்பாத்துறதுக்கு என்ன மட்டும் விட்டுட்டு இப்படி இருக்கியே, உன்னுடைய பிரதிஜையை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ற. என்ன பிரதிஜை? அபயம் சர்வபூதேபியோ, எல்லாரும் நான் காப்பாத்துறேன் சொல்லிருக்கியா இல்லையா அப்படின்னு உன்னுடைய அந்த பிரதிஜையை ஞாபகம் வச்சுக்கோன்னு அழகா அங்க பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துறது நான் காப்பாத்த வேண்டிய விஷயத்துல. அது மாதிரி இங்க தேசிகன் ஞாபகப்படுத்துறார், உன்னோட சங்கல்பம் இருக்கேப்பா, நிபுணகா சங்கல்பா, அதுதான் சகாயமே தவிர நீ அதை விட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய தர்மாதிகள்லாம் தயவு செஞ்சு பார்க்காதன்னு ரீதியில சாதிக்கிறார். கஷ்டப்படுற பசங்க இருந்தா வாத்தியார் என்ன பண்ணுங்க, ஈஸியா க்வெஸ்சன் செட் பண்ணி அவளை பாஸ் பண்ண வைக்கணும். அவளுக்கு போய் வெளியே வேகப்பட்ட ரெஃபரன்ஸ் புக்லாம் பார்த்துட்டு இருந்தா அவ எங்கேருந்து கரையேறது? அதனால ஏதோ மனசுல இருக்கிற 4 கேள்வி சட்டுன்னு கேட்டு அவளை ஏதோ ஒரு வியாஜம் ஏதோ எழுதுனா மார்க்க போட்டோம்னு பாஸ் பண்ணி விடணும். அந்த ரீதியில இது அமைஞ்சிருக்கு. கரீஷ, கரீஷன்னு சொன்னா அத்திகிரி பெருமாளே. அஸ்தி, அஸ்தி தான் கிரியாபதம், இருக்கிறது. நனு அஸ்தி அல்லது அஸ்தி நனு, நன்வஸ்தின் இருக்கிறது, நனு பிளஸ் அஸ்தி நன்வஸ்தி என் சந்தின்னு சொல்லுவோம். அஸ்தி நனு, இருக்கின்றது, இருக்கின்றதுன்றோன்னு கேட்கற மாதிரி, இது இருக்கேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி. எது சகாயக, சகாயகன்னு சொன்னா ஒரு துணை, ஒரு எய்டிங் ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். சகாயக அஸ்தி நனு, எது நிபுணஹா பவதஹா சங்கல்பஹா ஏவ. நிபுணஹன்னு சொன்னா கேப்பபிளா இருக்கக்கூடிய அல்லது சாதுரியமா இருக்கக்கூடிய நிபுணக. பவதா சங்கல்பா ஏவ, பவதானா உன்னுடைய ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய சங்கல்பா ஏவ, சங்கல்பா ஏவதான் சங்கல்ப ஏவன் சந்தினால அந்த விசர்க்கமானது லோபமாயிடுது, பின்னாடி ஏ வரதுனால. உன்னுடைய சங்கல்பம் இருக்கிறதே அந்த சங்கல்பமே ஒரு கேப்பபிளா இருக்கக்கூடிய துணையாக உதவி புரியும் ஒரு காரணமாக இருக்கின்றதன்றோன்னு சொல்றார். நீ எப்படிப்பட்டவன் கேட்டா விஸ்வ பரிபாலன ஜாகரூகா, இந்த மொத்த விஸ்வத்தையும் உலகத்தையும் காப்பதில் ஜாகரூகனா அப்படியே கண்ணை மூச்சு அதுலயே ஜாகிரதையா பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் சொல்லச்சு சொல்லுவோம், நம்ம ஸ்திதிய வந்து எம்பெருமான் ரெண்டு மிச்சம் பேருக்கு யாரும் கொடுக்கல, தானே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா காப்பாத்துறதுன்னு சொல்றது ஒரு முக்கியமான காரியம், சிருஷ்டி கூட எப்படியோ பண்ணிடலாம், சம்ஹாரத்தை எப்படியோ பண்ணிடலாம், ஆனா ஸ்திதிய வந்து சம்ரக்ஷணத்தை ரொம்ப ஜாகிரதையா பண்ணும். அதனாலதான் எம்பெருமான் தன்னிடத்துல வச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவார். இந்த ஜாகரூக பதத்தை நம்ம 18வது பத்தியத்துல பார்த்தோம், மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே. அந்த சம்ரக்ஷணத்துல கூட முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா ஞானத்தை கொடுக்கறதுதான். மோகம்ன்ற அந்தகாரத்தை போக்குறது. அதில் குறியாக இருக்கக்கூடிய அப்படின்னு அங்க சாதிச்சார். இங்க என்னங்கிட்டா விஸ்வ பரிபாலன ஜாகரூக்க, இந்த மொத்த விஸ்வத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பதில் ஒரு கருத்துடையவனாக இருக்கக்கூடிய நீ. எதற்காக இப்படி ஞாபகப்படுத்தார்னு கேட்டா அதுக்கு சாதிக்க போறார், கிருபனே மை மை ரக்ஷணீ. கிருபனகன்னு சொன்னா அந்த கார்பண்யத்தை உடையவன், வேறு வழியற்று வேறு கதியற்று வேறு கைமுதல் இல்லாம பக்தியோகாதிகள்லாம் மேற்கொள்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாத. கிருபனே சப்தமி பக்தி ஏகவச்சனம், மையிக்கு விசேஷனம். கிருபணனான என்னிடத்தில் அல்லது என்னை காக்க வேண்டிய விஷயத்தில், ரக்ஷணியே மை ரக்ஷணியே சதி, என்னை காப்பாற்ற வேண்டிய இருக்க அல்லது என்னை காப்பாற்றுவதில், கிருபனே மை ரக்ஷணியேன்னு சொன்னா வேறு கைமுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னை காப்பாற்றுவதில் சப்தமி பக்தி. தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேன கிம்பா அப்படின்னு கேக்குற. தர்ம ஆதி, தர்மம்னு சொன்னா அந்த இடத்துல அங்கங்களா இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம், அல்லது கர்மயோகம் இத்தியாதிகள்லாம், அது நித்திய நைமித்திக அவைகள்லாம் தர்மங்கள், அவைகள்லாம் இருக்கணும் ஆதிபத்தினால இன்னும் என்ன சேர்த்துக்க முடியும் சேர்த்துக்கலாம். பாஹ்ய சககாரி, பாஹ்யம் சொன்னா வெளி, இதுக்கு அங்கமாகாத பிரபத்திக்கு உள்ளடங்காத, அல்லது சங்கல்பம் உன்னுடைய இன்டர்னல் உனக்கு இயல்பா இருக்கக்கூடியது, தர்மம்ன்றது உன்னை விட்டு வெளியில இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி பாஹ்ய சககாரின்னு சொன்னா அந்த வெளிப்பட்ட சககாரின்னா துணை, ஒரு கூட சகாயம் பண்றது. சககாரி கவேஷனேன, கவேஷனம் பண்றதுனா தேடுறது, நீ தேடிண்டிக்கே இது தேடுறதுனால கவேஷனேனு சொன்னா திருத்தியா பக்தி ஏகவச்சனம். தேடுவதால் கிம் வா, கிம் வானா என்ன பயன், எதுக்கு அதை போய் தேடிண்டிருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றார், விஸ்வ பரிபாலன ஜாகரூகா பவதா சங்கல்ப ஏவ, உன்னுடைய இந்த உலகத்தை காப்பாத்ததுல ஒரு சங்கல்பம் நின்றுருக்க, அந்த அப்படிப்பட்ட சங்கல்பம் இருக்கு, அதுதான்பா துணை எங்களுக்கு, வேற எதையும் நீ நாட வேண்டாம்ன்ற ரீதியில் அழகா சமத்காரமா சாச்சிருக்கார். 37வது பத்தியத்துல என்ன தாத்பரியம் கேட்டா, பிரபத்தி பண்ணவாளுக்கு முன்ன பெண்ணு இருந்தா கூட சிக்ஷணம் பண்ணி பெருமாள் லட்சிச்சிருவான், அதை கொண்டு பக்தியோக நிஷ்டால் மாதிரி அவளை ரொம்ப சீரியஸா அவளை வந்து ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்க மாட்டான்னு ஒரு தாத்பரியம். அதற்காக முன்ன பின்ன இருக்கு அவன் பார்த்துப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய அப்ரோச், நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தர்மத்தை அந்த என்னென்ன விதிச்சிருக்கோ அந்த என்ன நம்ம வந்து சங்கல்பம் பண்றோம், ஆணுக்குள்ளே சங்கல்பம் பிராதிகூல வஜம் சொல்லிட்டு இருக்கோம், அதனால அதில் நம்ம குறியா இருக்கணும். பட் எவ்வளவு குறியா இருந்தாலும் நம்மளை அறியாம சில விஷயங்கள் நடக்கும், முன்ன பின்ன இருக்கும். அப்ப அவன் வந்து 100% பார்க்க மாட்டான்னு அவனோட வியூ பாயிண்ட்ல இருந்து, பட் நம்மளோட வியூ பாயிண்ட்ல இருந்து அதுக்காக பிரபத்தி பண்ணியாச்சு என்ன வேணா பண்ணலாம்னு இருக்கக்கூடாது தாத்பரியம். அப்படி நம்மளுடைய சக்திக்கு ஏத்தம் நம்ம பண்ணணும், அதுக்கு அவன் கன்செஷன் கொடுப்பான் நிச்சயமான்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இது. அன்பைத்த பார்த்தோம்னா, கரீஷ கிருபனே மயி ரக்ஷணீயே தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேன கிம்பா விஸ்வ பரிபாலன ஜாகரூகா பவதா சங்கல்பா ஏவ நிபுணா சஹாய அஸ்தி நனு. கரீஷ அத்திகிரி பெருமாளே, கிருபனே மயி ரக்ஷணீயே, எல்லாம் சப்தமி மூணுமே, வேறு கதியற்ற வேறு கைமுதலற்ற என்னை காக்க வேண்டிய விஷயத்தில் ரக்ஷணீயே, ரக்ஷணீயன்றது அணியர் பத்தியம் காக்கப்பட வேண்டிய அர்த்தம், தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேன நித்த நைமித்திக தர்மங்கள் முதலியவற்றை அவைகளான பாஹ்ய சககாரி வெளிப்பட்ட விஷயங்களை கொண்டு ஒரு துணையா நீ கவேஷனை தேடுறதுனால என்ன பயன், கிம் வா என்ன பயன். அப்பனா வேற என்ன வழின்னு கேட்டா, விஸ்வ பரிபாலன ஜாகரூகா, மொத்த உலகத்தையும் மொத்த பிரபஞ்சத்தையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காப்பதில் கருத்துடைய உனக்கு பவதா சங்கல்ப ஏவ, உன்னுடைய சங்கல்பம் இருக்கு, அதுவே நிபுணா சகாய, நிபுணா அங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம், நிபுணா சகாயம் சொன்னா ஒரு கேப்பபிளா இருக்கக்கூடிய ஒரு சககாரி, ஒரு ஃபேக்டர், ஈடிங் ஃபேக்டரா இருக்கு. அஸ்தி நனு, அது நனுன்னு சொன்னா இண்டி கேள்வி இருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்கற மாதிரி, அது இருக்கச்சு எதுக்கு நீ மிச்ச விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கன்னு, இது ஒரு ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். அப்படி எம்பெருமான் கண் கொட்டாம இமை கொட்டாம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு கால் நீ இப்படி யோசிச்சினா அதெல்லாம் நீ யோசிக்கலாமா, யோசிக்க கூடாது, ஸ்மரத பிரதிஜான்னு சொல்ற மாதிரி இங்க உன்னுடைய சங்கல்பமே எங்களை காப்பாத்துறதுக்கு போரும் அப்படின்னு ஞாபகப்படுத்துற மாதிரி அழகா அமைச்சிருக்காரு அந்த 37வது பத்தியத்துல.